नमस्ते सु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगणम् शिष्टता पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रवन्तम् सत्त्वस्थम् श्रीवराहम् यतिवरमनघम् देशिकम् संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पित स्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनि कृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् श्रीरङ्गेशपदे समर्पितभरम् श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरूत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदम् सयुग्महृदयम् श्रीवास रामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिम् श्रेयो निधिम् संश्रये श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सनिधत्ताम् सदा हृदि स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। ஆளவந்தார்ன்ற ஆச்சாரியர் அருளிச் செய்த சதுஷ்லோகின்னு தாயார பத்தின நான்கு ஸ்லோகங்கள், தாயாரினுடைய பெருமைய நான்கு ஸ்லோகங்கள் மூலமா எப்படியெல்லாம் வேதம், இதிகாசம், புராணங்கள், ஆகமங்கள், திவ்ய பிரபந்தங்கள்ல ஆழ்வார்கள்னால சொல்லப்பட்டதாகவும், அதே நேரத்தில் இப்படி பற்பல பிரமாணங்கள் சொன்ன தாயாரினுடைய பெருமைய நான்கு ஸ்தோத்திரங்கள் மூலமா வெளியிட ஆரம்பித்த ஆளவந்தார். இரண்டாவது ஸ்தோத்திரத்துல முதல் ஸ்தோத்திரம் மூலமா பிராட்டிக்கும் பெருமாளுக்குமே சேஷமானது, அதாவது அடிமைப்பட்டது இந்த மொத்த சேத்தன அச்சேதனம், ஞானமுள்ளது ஞானமற்றதுன்னு, இது அத்தனையும் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேஷம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தினால சாதிச்சார். அதுல பிராட்டியை விசேஷிச்சு பிராட்டிக்கு வந்து அந்த உபய விபூதி, உபய விபூதி, விபூதி விபூத்தினா சொத்து அப்படின்னு அர்த்தம். உபய விபூத்தினா இரண்டு விபூதிகள், எது எது? ஒன்னு வைகுண்டம், மற்றொன்று இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த லோகங்கள் எல்லாம், இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம். இப்படி இரண்டும் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்ந்ததுன்னு சொல்றதுக்காக பிராட்டியை குறிச்சு சொன்ன முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகத்துல என்ன பண்ணார், முதல் ஸ்லோகத்துல நான் என்னென்ன சொன்னேனோ அதை உங்களால அசத்து கூட பார்க்க முடியாது, ஏன்னா பிரமாணங்கள் அப்படித்தானே சொல்றது, மனம் போன போக்குல சொல்லக்கூடிய கவிதைகள் இல்லை இதெல்லாம். அதனால முதல் ஸ்லோகத்துல எப்படி சொல்லப்பட்டதோ அது பிராட்டிக்கும் பெருமாளுக்குமே சேஷமானது அப்படின்றத காண்பிக்கிறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் ஸ்லோகத்துல பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேஷமானது அவ்வளவுதான் கிடைச்சது. ரெண்டாவது ஸ்லோகத்துல பிராட்டிக்கும் பெருமாளுக்குமே சேஷமானது அப்படின்னு கிடைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவளை தவிர மற்றவாளுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். இவாதான் அந்த சொத்துக்கு உடையவர்கள். எந்த சொத்துக்கு உடையவர்கள்? ஞானமுள்ளது ஞானமற்றதுன்னு சொல்லக்கூடிய சேத்தன பொருட்க, சேத்தனமா இருக்கக்கூடிய ஜீவர்கள், அச்சேதனமா இருக்கக்கூடிய ஞானமற்ற விஷயங்கள், இவை அனைத்துக்கும் யார் வந்து தலைவரா இருக்கா அப்படின்னா பெருமாள். அதற்கு கூட இருக்கிறது யாரு? தலைவியா? பிராட்டி. அப்ப இவ ரெண்டு பேர் தான் மொத்த லோகத்துக்கும் எப்படி வேதங்கள்னால நன்றாக உத்கோஷிக்கப்பட்டதோ, நாராயணன் ஒருவனே அந்த பிரளய காலத்துல இருந்தான்னோ, ஆனீதவாதம் ஸ்வதயாத தேகம்னு சொல்லக்கூடியதுனால பிராட்டியோட சேர்ந்து இருந்தான்றதையும், இப்படி பற்பல பிரமாணங்கள்னால பிராட்டிக்கும் பெருமாளுக்குமே சேஷம்ன்றத காண்பித்தார். இப்ப இந்த ஸ்லோகத்துல முதல் இரண்டு அடிகள்னால எஸ் யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ துவத் வல்லபோபி பிரபுகு நாலம் மாத்தும் இயத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதஹா தாம் துவாம் தாச இதி பிரபன்ன இதி ஸ்தோஷ்யாம்யம் நிர்பயா லோகைகேஸ்வரி லோகநாச்சதைத்தே தாந்தே தயாந்தே விதன் அப்படின்னு முதல் இரண்டு அடிகள்னால உன்னுடைய பெருமை உனக்கும் தெரியாது, உன்னுடைய பர்த்தாவா இருக்கக்கூடிய சர்வஜ்ஞன், சர்வஜ்ஞன்னா எல்லாம் அறிந்தவன் சொல்லப்படக்கூடிய அந்த எம்பெருமானுக்கும் தெரியாது. ஏன்னா அளவு கடந்து இருக்கக்கூடியத அளவு கடந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தானே யதார்த்தம். யதார்த்தமா ஒரு வஸ்து அளவு கடந்து இருக்கு, அளவிலேயே எட்டல. அதை அளவுபடுத்தி பார்க்கறதா வந்து சர்வஜ்ஞத்துவம். சர்வஜ்ஞத்துவம்னா உள்ளதை உள்ளபடி அறிதல். அப்ப பெருமாளுக்கும் தெரியாது உனக்கும் தெரியாதுன்றத சொல்லி முதல் இரண்டு அடிகள்னால இரண்டாவது ஸ்லோகத்துல முடித்தார். நான்கு அடிகள்ல முதல் இரண்டு அடிகள்னால இப்படி சொன்ன ஆள வந்தார். அடுத்த இரண்டு அடிகள்னால சொல்ல போற விஷயம் என்னன்னா, இப்படி இருக்கக்கூடிய ஆச்சரியமான உன்னுடைய பெருமைகள் என்ன? அதாவது ஞான பல ஐஸ்வர்யனு பாஷ்யக்காரனால அந்த கத்தியத்துல ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம்னு பிராட்டியை பார்த்து அந்த பங்குனி உத்தர நன்னாள்ல ரங்கநாயக்கியை பார்த்து சொன்னாரே பாஷ்யக்காரர், அப்படி இருக்கக்கூடிய குணங்களை எவ்வாறு நான் ஸ்தோத்திரம் செய்வேன்னு ஆள வந்தார் கேட்கிறார். நான் எப்படிதான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றது? ஏன்னா அளவு கடந்து இருக்கு உன் குணங்கள். நானோ அளவற்று, அந்த அளவோட இருக்கக்கூடிய மதியை படைத்தவன். அளவற்ற குணங்கள், அளவு படைத்த குறைந்த மதியை படைத்தவன், அதாவது குறைந்த அறிவை படைத்த நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா ஒரு வஸ்துவ உண்மையா கரெக்டா ஸ்தோத்திரம் பண்ணலன்னா அது கூட ஒரு குற்றமா வந்துடும். இப்ப பிராட்டியினுடைய குணங்களை ஒண்ணு எடுத்து அதை மொத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கணும்னா எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி கணக்குல ஸ்தோத்திரம் எழுதுறது? அதுவும் முடியாது. சரி, அப்படி எழுதலான்னு பார்த்தா எத்தனை குணங்கள் இருக்கு. ஒரு குணம் இருந்தா சரி, ஒரு குணத்துக்கு ஒரு ஒரு கோடி ஸ்தோத்திரம் எழுதிவிடலான்னு பார்த்தா, கருணை என்ன, வாத்சல்யம் என்ன, மாதுரியம் என்ன, பிராட்டி வந்து கருணையா நமக்கு பண்ணக்கூடிய அத்துணை காரியங்கள், தாயை போல நடத்தக்கூடிய விஷயங்கள், இப்படி எத்தனை குணத்தை ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறது? அப்ப அதுவும் நடக்காது. ஆனா அளவந்தார் மனசை தேத்திக்கிறார், நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நிர்பயாளாக, அதாவது பயம் நீங்கி ஒரு அச்சமும் இன்றி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை ஏன்னு காண்பிக்க போற, அதுதான் அடுத்த இரண்டு அடிகள். இப்ப இப்ப ஸ்லோகத்தினுடைய அடுத்த இரண்டு அடிகளை பார்ப்போம். தாம் துவாம் தாச இதி பிரபன்ன இதி ஸ்தோஷ்யாம்யகம் நிர்பயா லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாம் தே விதன் அப்படின்னு சாய்க்கிறார். அப்ப தாம் துவாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அடிய எப்படிப்பட்ட பெருமை படைத்தவளான பிராட்டியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட பெருமைனா ரூப, அதாவது பிராட்டிக்கு எப்படி வந்து எம்பெருமான் எப்படி இருக்கானோ அதற்கேற்ற அனுரூபமான ரூபம். ருக்மிணி சந்தேஷம், ருக்மிணி சந்தேஷம்னு ஒன்னு உண்டு. அந்த ருக்மிணியானவள் கண்ணனை நோக்கி நான் உனக்கு ஏற்றவள்னு காண்பிக்கக்கூடிய ஒரு சந்தேஷம். அதை ஒரு பிராமணன் மூலமாக ருக்மிணி பிராட்டியானவள் எம்பெருமானுக்கு அனுப்புகிறாள். அந்த ருக்மிணி சந்தேசத்துல ருக்மிணியால ஒரு விஷயம் சொல்லப்படுறது. என்ன விஷயம் அப்படின்னா, உனக்கு ஏற்றவள் நான் தான் அப்படின்றத சொல்றா. காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யா வயோ திரவிண தாம் அபிராத்ம துல்யாம் அப்படின்னு காமிக்கிறான். அதாவது உனக்கு நான் துல்லியமானவள். அதாவது எதுல துல்லியமானவள்? துல்லியமானவள்னா உனக்கும் எனக்கும் வந்து பொருத்தம் கரெக்டா இருக்கு அப்படின்றா. எதுல பொருத்தம் கரெக்டா இருக்கு? ருக்மிணி சாட்சாத் மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயார் பெருமாளுடைய பொருத்தம் சொல்றா. நீ நாராயணன்னா நான் வந்து ஸ்ரீ அப்படின்ற இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் லோக வழக்கம். அதனால எனக்கு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றேன் அப்படின்றா. அதாவது குல நற்குலத்தில் பிறப்பு, அதாவது நல்ல குலத்துல நானும் உதிச்சிருக்கேன், நீனும் நல்ல குலத்தில் பிறந்தவன். ரூப ரூபத்துக்கே லட்சணம், அதாவது ரூபம்னா இருக்கக்கூடிய அந்த அழகான தாயாரின் தோற்றம். பெருந்தேவி தாயாரை பார்த்த உடனே சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ண பிரகாரம் எல்லாம் லோகம் அறிந்தது. அப்ப அப்படி பட இரண்டு, அதாவது இரண்டு யானைகள் சேர்ந்து உலா வருவது போல பெருமாள் பிராட்டியும் வந்தா அவ்வளவு அழகா இருக்குன்னு பட இரண்டொரணமடைந்து பிரிந்திடா வகை பேசலாம் அப்படின்னு தேசியனே சாய்ச்சிருக்கேன். அப்படி இரண்டு பேரும் வரக்கூடிய அந்த நடை அழகு, அப்படி அழகா இருக்கக்கூடிய பிராட்டி. அதே மாதிரி ரூபத்தினாலையும் ருக்மிணி கண்ணனுக்கே அப்படின்றத காண்பிக்கிறா. வித்யா படிப்பிலும் நான் உயர்ந்தவள். பாருங்க அப்ப ருக்மிணி படிச்சிருக்கான்றது நல்லா தெரியுது. வித்யா அப்படின்னு போட்டிருக்கா. அப்ப நல்ல படிப்பு எங்கிட்டயும் இருக்கு, அது உங்ககிட்டயும் இருக்கு. அதே மாதிரி ஏன்னா எம்பெருமான் சாந்திபினி இடத்துல படித்தவர், அதே போல ருக்மிணி பிராட்டியும் படிச்சிருக்கா, அதை எடுத்து காண்பிக்கிறா. அதே மாதிரி வயகா, வயகா ஈக்குவல்னு அர்த்தம் இல்ல, வயகா வயகா துல்லியம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. அதாவது வயசு ஈக்குவலா அப்படின்னா ஈக்குவல் வயசு இல்லையா, கிடையாது. துல்லியம்ன்ற அர்த்தத்துக்கு பொருத்தமானேன்னு அர்த்தம், பொருத்தமான வயசு அப்படின்னு அர்த்தம். அப்ப ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பொருத்தமான வயசுன்னு அர்த்தமே தவிர, ருக்மிணிக்கு என்ன வயசோ அதான் கண்ணனுடைய வயசுன்னு எடுத்துக்க கூடாது. கண்ணனுடைய வயசு உயர்வாகவும் ருக்மிணியுடைய வயசு தாழ்வாகவும் தான் இருக்கும். அப்படி இருந்தாதான் அந்த பொருத்தம் கரெக்டா இருக்கும். பொருத்தமான வயதை படைத்தவள் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட என்னை இந்த இந்த லோகத்துல இருக்கக்கூடிய இந்த கோமாயுவா இருக்கு, அதாவது கோமாயுன்னா நரி, நரியா இருக்கக்கூடிய இந்த சேதி நாட்டு ராஜா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டு எம்பெருமானுக்கு தூது அனுப்பினா இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேஷம். இப்படி பெருமாளுக்கு ஒத்த படிப்பை படைத்தவளாகவும் பெருமாளுக்கு பெருமாளை ஒத்த ரூபத்தை படைத்தவளாகவும் ஆழ்வார்கள்லாம் சொல்லும் பொழுது பிராட்டியிட்டு பெருமாளை சொன்னாலே தவிர பெருமாளை இட்டு பிராட்டி சொல்லணும்னு நினைக்கல ஆழ்வார்கள் எல்லாருமே. பேயாழ்வார் என்னடா திருக்கண்டேன்னு சொன்ன, அதே மாதிரி பல்லாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே எம்பெருமான பார்த்த ஆழ்வார் திருவோட சேர்ந்த எம்பெருமானுக்கு தான் பல்லாண்டுன்னு பாடின. முதல்ல எல்லா ஆழ்வார்களும் முதல்ல பிராட்டியிட்டே பெருமாளை சொல்றது அப்படின்றத ஒரு காரியமா வச்சிருக்கான். ஏறு திருவுடையான்னு ஆண்டாலும் எம்பெருமான் வந்து எப்படிப்பட்டவன்னா பிராட்டியை மார்பில் தரித்தவன் அப்படின்றதே ஆண்டாலும் சொன்னான். இப்படி அத்துணை ஆழ்வார்களும், அதேவரை கலியன் கலியன் சொல்லக்கூடிய திருவங்கை ஆழ்வார் சொல்லும் பொழுது அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானு சாய்க்கிறார். அப்படி உப்புலியப்பனை சாய்க்கும் பொழுது அப்படி பெண்ணமுதும், அதாவது விண்ணவர் அமுதுட அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது விண்ணவர்களுக்கெல்லாம் உப்பான அமுதத்தை கொடுத்துட்டு பெரிய அமுதமா இருக்கக்கூடிய மகாலட்சுமிய அப்படி அழகா தன் மார்பில ஏந்தீண்டவரே இப்படின்னு இப்படியெல்லாம் சாதிக்கக்கூடிய அவ்வளவு லட்சணம் நிறைந்த பிராட்டி அப்படின்னு தாம் துவாம் இப்படி இருக்கக்கூடிய பிராட்டியை விழித்து சொல்றார். தாச இதி பிரபன்ன இதிச்ச, நான் ஸ்துதிக்கிறதுக்கு அத்துணை தகுதியானது, ஏன்னா உங்ககிட்டயே எல்லா பரத்தையும் ஒப்படைத்தவன், அதாவது நான் உன்னையே அடைக்கலம் புகுந்தவன். ஆழ்வார் சாதிக்கலையா, அகரகில்லே நிறைவன் அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்ல அடியன், எங்கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது கையில, அதாவது உங்ககிட்ட வந்து தேங்காய் பழம் சமர்ப்பிக்க கூட எனக்கு ஒண்ணும் இல்லை கையில. அதாவது விலுவல விஷயங்கள் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவேன், எப்படிப்பட்ட சிங்கவாழ் குன்னம்னு சொல்லும் பொழுது ஒண்ணு சொல்லுவேன், சிலக்க வேடர் தெளிப்பறாத சிங்கவாழ் குன்னமே, அதாவது வேடர்கள்லாம் நல்லா செழிச்சு வளரக்கூடிய அந்த அகோபிலத்துல நிசிம்மன் எழுதிருக்கானா லட்சுமி நிசிம்மன், ஏன் வேடர்களை செழிப்பா வச்சிருக்கான்னா கையில வந்து ரெக்வஸ்ட் எடுத்துட்டு வருவா எல்லாரும், கையில வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு பெருமாள்கிட்ட, பெருமாள்கிட்ட எல்லாரும் என்னன்னா பார்கெய்னிங்க்கு தான் வரா, அதாவது பண்டமாற்று முறை மாதிரி நடிச்சுட்டா, நான் உனக்கு வெத்தலை பாக்கு பூ பழம் கொடுக்குறேன் நீ எனக்கு இதை கொடுக்க வேணும் இப்படியே பெருமாள்கிட்ட பார்கெயின் பண்ண வருவா. பெருமாள் பார்த்த சிங்கவாழ் குண்டத்து பெருமாள் இதெல்லாம் ஏமாற மாட்டேன், அவர் என்ன சொல்லிட்டார், வேடர்களை எல்லாம் சொல்லி தன்னுடைய அடியார்களான வேடர்கள்ட்ட எங்க என்ன சேவிக்க வரவா அத்தனை பேர்த்தி எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுங்க, அவ வெறுங்கையோட வந்துதான் என்ன சேவிக்கணும், ஏன்னா இதெல்லாமே நான் கொடுத்ததுன்னு அவன் மறந்து போயிடுறா, அவாழ்ந்து நினைச்சு என்கிட்ட சமர்ப்பிக்கிறா, அப்ப சமர்ப்பிக்கிறதுனால என்கிட்ட கேள்வியை வேற கேட்கறா, அப்படியெல்லாம் இல்ல, அவளுக்கு எப்பவும் எல்லாத்தையும் கொடுக்க நாம காத்துட்டு இருக்கோம், அவர்கள் ஒன்று கொடுத்து நான் அவர்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சிலக்கை வேடர் தெளிப்பறாத சிங்கவாழ் குன்றமேல ஐஜிங்கர் அருள் செய்வர். அப்படி இருக்கக்கூடிய வேடர்களை செழிப்பா வச்சுட்டு இருக்கக்கூடிய கஷேத்திரம்னு சொல்லுவேன். எதுக்காக சொல்ல வந்தது இந்த இடத்துல, நான் அதாவது எம்பெருமான்கிட்ட புகழ் ஒன்று நம்ம கை முதல்ல ஒண்ணுமே கிடையாது, நம்ம கையில ஒண்ணும் கிடையாது, பெருமாளை சேவிக்கிறதுக்கு என்னன்னா ரெண்டு கையை கூப்பி பெருமாளை சேவிக்கிறது தான் நமக்கு இருக்கிற பிரயோஜனம், கை பண்ண பிரயோஜனம் என்ன கால் பண்ண பிரயோஜனம் என்னன்னு முகுந்தமாலை முகுந்தமாலைன்னு ஒரு கிரந்தத்துல குலசேகர ஆழ்வார்ன்ற ஆழ்வார் முகுந்தமாலையில் கண்ணன் மேல அத்தியாச்சரியமாக 40 துதிகளை செய்திருக்கார், 40 ஸ்லோகங்கள் மூலமாக கண்ணன் எம்பெருமான் மேல ஸ்தோத்திரம் பண்ற, அதுல அதாவது எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவங்களும் அந்த எம்பெருமானை நோக்கி போனோம்னு சொல்லும் போது ஜிக்ரக்ரான முகுந்த பாத துளசியும் மூர்தன் நமாதோக்ஷம், அதாவது மூக்கானது என்ன பண்ணணும், எம்பெருமானுடைய திருத்துழாய் மனத்தை நுகர வேணும், அதே மாதிரி காலானது என்ன பண்ணணும், எம்பெருமான நோக்கி போகணும், கையானது என்ன பண்ணணும், எம்பெருமான சேவிக்கணும், அதைதான் இங்க ஆளவந்தார் காண்பிக்கிறார். தனக்கு முன்னாடி எழுதியிருந்த குலசேகர ஆழ்வார் என்ன சொன்னாரோ அதை பிராட்டியை இட்டு காண்பிக்கிறார். எப்படிப்பட்டவன்னா ஒன்றுமே கைமுதல் இல்லாத பிரபன்னனானவன், நான் உன்னை கைகூப்பி சேவிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சேவிக்கிறேன். அப்படிப்பட்ட நான் வந்து பயமில்லாம நிர்பயா ஒரு பயமும் இல்லாத உன்னை நிச்சயமா ஸ்தோஷ்யாமி, ஸ்தோஷ்யாமின்னா துதித்தே தீர்வேன் அப்படின்ற, இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல கதம் ப்ரூமஹா அப்படின்னு கேட்டார், இதே ஆளவன் தான், கதம் ப்ரூமஹானா நான் எப்படி துதிப்பேன் அப்படின்ன, இப்ப என்னடானா நான் துதித்தே தீருவேன்ற, என்ன சுவாமி நடந்தது நடுவுல அப்படின்னா ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு நடந்தது ஆளவந்தாருக்கு நடந்திருக்கு, அது என்ன நம்மாழ்வாருக்கு நடந்ததுன்னு உங்களுக்கு ஆச்சரியமா அந்த கதை சொன்னாதான் தெரியும். அதாவது கடைசி 1-10 திருவாய்மொழியில 1-10 கடைசி 10-ஆம் திருவாய்மொழி அதுல ஆழ்வார் சொல்ற செல்வநாரணன் என்ன சொல்கட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே, அல்லும் நண்பகலும் இடைவேடின்றி நல்கி என்ன விடான் நம்பி நம்பியே அப்படின்னு ஒரு பாசுரம். அந்த பாசுரத்துல என்ன நடந்தது அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு கதை மூலமா உணர்த்தரா பெரியவா. எப்படி அப்படின்னா, ஆழ்வார் என்ன பண்ணாரா, பெருமாள் தனக்கு வந்து இப்படி குணங்களை எல்லாம் காண்பித்து தன்னோட சேர வரலையே, தன்னை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கலையே, பெருமாள் தன் கூட இருக்கலையேன்னு ஆழ்வார்க்கு ரொம்ப வருத்தமா போயிடுத்து நம்மாழ்வார்க்கு. உடனே என்ன பண்ணார், இனிமே நாராயணன்ற சொல்லே கேட்கக்கூடாது, இந்த நாராயணன்ற சொல்ல கேட்காத ஒரு ஊருக்கு ஓடி போயிடலான்னு ஊருக்கு ஒதுக்கு புறத்துல வந்து காத மூடிட்டு உட்கார்ந்துட்டாரா நம்மாழ்வார். அப்படி உட்கார்ந்த உடனே அங்க வழிபோக்கன்னு ஒருத்தன் வரான், அவன் தலையில நிறைய பாரம், பாரத்தை இறக்கி வைக்கும்போது ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சொல்லி இறக்கி வச்சானா. ஆழ்வார் எதுக்காக ஓடி வந்தார்னா, இந்த நாராயண சப்தமே கேட்கக்கூடாது, தன்னை வந்து இவ்வளவு கதற விட்ட எம்பெருமான் தன் கூட ஒரு நிமிஷம் கூட வரலையேன்னு ஆழ்வாருக்கு வருத்தம். அப்படி அந்த வருத்தத்தினால எம்பெருமான் மேல கோச்சிட்டு ஓடி வந்துட்டார். ஓடி வந்த உடனே தன் பெருமாளுடைய பேர் ஆழ்வார் ஒருத்த வந்து சொன்ன உடனே செல்வநாரணன் என்ன சொல் கேட்டலும், செல்வன்றதுனால பிராட்டி குறிக்கப்படுறா, செல்வநாரணன் அப்படின்றதுனால பிராட்டியோட சேர்ந்த ஸ்ரீமன் நாராயணனானவன் இந்த சொல்ல கேட்ட உடனே மல்கும் கண்பணி, கண்பணி மல்கர்தான், அதாவது கண்ணுல அப்படியே தாரதாரையா அவருக்கு கண்ணீர் மல்க ஆரம்பிச்சுடுதான். நடுவன் மாயமே, இப்படி ஒரு ஆச்சரியம் நடந்து போயிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் எதுக்காக ஓடி வந்த பெருமாளை விட்டுட்டு அப்படின்னா, அவன் திருநாமமே கேட்க கூடாது ஒரு தேசத்துக்கு. அப்ப ஆழ்வார்ட்ட கேட்டாளா, ஆழ்வீர் நீர் எல்லாரையும் என்ன பண்ணீர், உபதேசம் பண்ணி மொத்த பேரையும் மாத்திட்டீர், நாஸ்திக தேசமா இருந்த தேசத்துல மொத்த பேரையும் என்ன பண்ணீர், எம்பெருமான் பக்தர்களா மாத்திட்டீர். எப்படிப்பட்ட எம்பெருமான் பக்தர்களா மாத்திட்டீர் அப்படின்னா, அவெல்லாம் பட்டர் சாய்க்கும் பொழுது முக்த, அதாவது லக்ஷ்மி கல்யாணம்னு ஒரு ஸ்லோக ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் பட்டர்ன்ற ஆச்சாரியர். அவர் பண்ணதுல ரொம்ப அழகா சாய்க்கிறார், அனன்யாதீன கல்யாணம் அந்யமங்கள காரகம் ஜகன்னிதான மத்வந்தம் துவந்தம் வந்தாமகேவயம். அதாவது இந்த உலகிற்கு எல்லா வகையாகவும் காரணமாக எந்த துவந்தம் இருக்கிறதோ, எந்த இரட்டை, இரட்டைன்றது பெருமாளும் சேர்ந்த இரட்டை, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த இரட்டை காரணமாக இருக்கிறதோ அந்த துவந்தத்தை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானோட சேர்ந்த பிராட்டிய நான் சேவிக்கிறேன் அவர் சொல்ற. அதுதான் ஆழ்வார்க்கும் நடந்துருத்து ஒரு நிமிஷத்துல, என்னன்னா யாரோ ஒருவன் அந்த துவந்தத்தை சட்டுன்னு சேவிச்சுட்டான். சேவிச்ச உடனே ஆழ்வாருக்கு மல்கும் கண்பணி, உடனே கண்ணுல தாரதாரையா தீர்த்தமும் வர ஆரம்பிச்சு கொடுத்து. காரணம் என்ன அப்படின்னா, ஆழ்வாருக்கு முன்ன பாரிச்ச பாரிப்பு, அதாவது ரொம்ப ரொம்ப ரொம்ப விரகத்துல இருந்த ஒரு பத்னி, அதாவது ரொம்ப நாள் ஆத்துக்காரர் ரொம்ப ஊர்ல இருக்கார் அப்படின்றதுனாலேயும், இவனும் தூரதேசத்துல இருக்கான்றதுனாலேயும், இவளை பார்த்தா அவர்கிட்ட இனிமே பேசவே கூடாதுன்னு இருந்த பத்னி, அவரை பத்தி யாரோ சொன்ன உடனேவே அந்த கண் பணி எப்படி மல்கிறதோ, அதாவது கண்ணுல எப்படி ஜலம் வருதோ, அப்படி ஆழ்வாருக்கு சட்டுன்னு ஜலம் வந்துருத்தும். இதுக்கு ஆழ்வார் ரொம்ப நேரம் பிரியல, இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடிதான் பெருமாளை பார்த்து உங்ககிட்ட இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தார் வெளியில, வந்தவருக்கு உடனே இந்த மாதிரி செல்வநாரன் கேட்டுது. அப்ப உடனே ஆழ்வார்க்கு இந்த மாதிரி எம்பெருமான விட்டு தாங்கல், உடனே சொன்னார், இப்படி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே, அதாவது நான் பூர்ணனே இல்லை, நான் யோக்கியனே கிடையாது, ஆனா என்னை யோக்கியத்துவம் பண்ணக்கூடிய குணம் செல்வநாரணன்ட்ட இருக்கு. அப்ப நாரணன்ட்ட இல்லையானா நாரணன் கொஞ்சம் வந்து கோபக்காரன் தான், குரு நாரணன் கோபக்காரன். ஏன்னா பெருமாளே சொல்றேன், க்ஷிபாம்ய ஜஸ்ரம சுபான், அதாவது பெருமாள் கோபத்தோட காத்துட்டு இருக்க, நான் எத்தனை பிறவி நல்ல பிறவிகள் கொடுத்தேன், கொடுத்த போதெல்லாம் சாஸ்திரத்தை கொடுத்தேன், நல்ல நல்ல ஆச்சாரியர்களை கொடுத்தேன், அப்பெல்லாம் எல்லாத்தையும் வீணடிச்சுட்டு இப்ப வந்து எங்கிட்ட சரணாகதி பண்ண வரையான்னு பெருமாள் கோபத்தோட காத்துட்டு இருக்கான். அப்படி காத்துட்டு இருக்கிறவனை பார்த்து பிராட்டி ஒரு கேள்வி கேட்கறான். அந்த கேள்விய ரொம்ப அழகா பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷம்னு சாய்க்கிற, அதாவது அடியன் ஏற்கனவே விஞ்ஞாபிச்ச மாதிரி முதல் முதல்ல பிராட்டியை பத்தி ஒரு தனியான ஸ்லோகம் பண்ணது ஆள வந்தார் தான். அவர் பண்ணது சதுஷ்லோகி, அதை அப்படியே பின்பற்றினர் கூறத்தாழ்வான் கூறத்தாழ்வான் ஆச்சாரியன். நம் தரிசனமான ஸ்ரீ வைஷ்ணவத்திற்காக தன் கண்களையே இழந்த ஆச்சாரியன், அதாவது சோழனால தன் கண்கள் பறிக்கப்பட்டு அப்படி ஒரு துஸ்திதியை அடைந்த ஆழ்வானவர் ஸ்ரீஸ்தவம்ன்ற ஆச்சரியமான ஒரு பிராட்டியை பத்தி துதினும் தனியாக பண்ண, அந்த கூறத்தாழ்வானுடைய குமாரர் தான் பராசர பட்டர். அந்த பட்டரானவர் யாருன்னா சாட்சாத்து ஸ்ரீ ரங்கநாதன் ரங்கநாயக்கியோட குமாரர். அப்படி வணக்கப்பட்ட அந்த பட்டரானவர் ஸ்ரீ குண ரத்ன கோஷம்னு ஒன்று பண்ணியிருக்கார், பிராட்டியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு துதிநூல். எங்க சுவாமி பண்ணார் அப்படின்னா, ரங்கநாதன் சரதி முன்னாடி உட்கார்ந்து பண்ண, அப்ப பெருமாள் கேட்டாரா, ஏ சுவாமி என்னை பத்தி ஒரு துதிநூல் பண்றதுக்கு என் முன்னாடி உட்கார்ந்தா பரவாயில்ல, பிராட்டியை பத்தி ஒரு துதிநூல் பண்றதுக்கு என் முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிறது, நீ அங்க போய் பண்ணும் அப்படின்னு பெருமாள் சொல்லிடுவாருன்னு உடனே பிராட்டி கூட தாழ்வாகும், அதாவது பட்டரே சாய்க்கிறார், உமக்குதான் பிதாட்டியை பத்தி சொன்னா ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ, அதனால உங்க முன்னாடி உட்கார்ந்துதான் சொல்வேன். அவன் முன்னாடி உட்கார்ந்து சொன்னா அவளை பத்தி சொல்ற மாதிரி ஆயிடும். உங்க முன்னாடி உட்கார்ந்து சொன்னாதான் வேதங்கள்லாம் அப்படித்தானே சொல்லிட்டு நானும் அப்படியே ஸ்துதி பண்றேன் அப்படின்னு பட்டர் ஸ்துதி பண்ண ஆரம்பிச்ச அதுல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை அவர் அனுகிரகம் செய்கிறார். என்ன அப்படின்னா, பிதேவ த்வத் பிரேயானு ஜனனி பரிபூர்ணாகசி ஜனே ஹிதஸ்ரோதோ விருத்தியா பவதிச்ச கதாச்சித் கருஷதீஹி கிமேதத் நிர்தோஷஹ கைஹ ஜகதி அப்படின்னு பிராட்டி கேட்கிறாளாம். இந்த லோகத்துல கிமேதத் என்ன சுவாமி இது, அவன் வந்து நிக்கிறான், நீ என்னடா நல்ல நல்ல பிறவியை கொடுத்தேன், ஆச்சாரியனை கொடுத்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்பயும் அவன் ஆச்சாரியன் மூலமா என்னுடைய, அதாவது நான் தான் அவன் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இங்க ஐஷின் வந்திருக்கேன், நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஐஷின் வந்தவன நீ எப்படி வெள்ள தள்ளுறதுன்னு பிராட்டி கேட்கிறானா. கேட்ட உடனே அப்ப பிராட்டி பெருமாளை பார்த்து ஒரு கேட்கறா, கிமேதத்து நிர்தோஷா கைஹ ஜகதி, இந்த உலகில நீர் யாராவது ஒருத்தர கை காண்பித்து இவர் தோஷமே இல்லாதவர்னு சொல்லும் அப்படின்னு உடனே பெருமாள் பேசாம இருக்கா. என்ன பண்றது, பக்கத்திலேயே இப்படி ஒரு தயாதேவி, இப்படி ஒரு தயையே உருவெடுத்து அந்த பிராட்டியை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியல, சரி வந்துட்டான், அதனால அவனுக்கு அனுகிரகம் பண்ணி தீர்வோம்னு பெருமாள் அந்த பரநியாசத்தை ஏத்துண்டு அதுக்கப்புறம் பரம அனுகிரகம் பண்றேன். இப்படி பிராட்டியினால நன்றாக வலுவாக சொல்லப்பட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன், அந்த ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்கிறது யாருன்னா பெருமாள் பிராட்டியும் சேர்ந்துதான் ஏத்துக்கிறா. அப்ப ஒன்றி பெருமாள் பத்திர ஏத்துக்கிறாருன்னு சொல்லக்கூடாது, இருவரும் சேர்ந்தே அனைத்தையும் செய்கின்றனர். அதனாலதான் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது ஒன்றுடியாள் திருமகனும் தானுமாயி ஒரு நினைவு, அதாவது எல்லாமே பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து ஒரே சங்கல்பமா பண்றாளாம். அதாவது ஆத்துக்கார் வந்து உப்மா பண்ண சொன்னா பொங்கலாட்டி ஆத்துல இருக்கிற ஸ்திரீகள் வந்து இல்ல நான் பொங்கல் பண்றேன்னு சொன்ன எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஐக்கரசியம், ஐக்கரசியம்னா ஒரே எண்ணம், பிராட்டி என்ன சொல்லுவான்றது தெரிஞ்ச பெருமாள் அதையே சொல்லவாரு, அது என்னன்னா இவனை ரட்சித்தே தீருவோம் அப்படின்னு ரட்சிக்கிறார். இப்படி ஆளவந்தார் என்ன சொல்ல வர்றார் இந்த இடத்துல, என்ன இவ்வளவு ஐக்கரசியம் படைத்த லோகநாத தைத்தே, லோகநாதன் உன்னை விட்டு எங்க போறான், அவன் நீ சொன்னா கேட்டே தீர்வான், அப்படி இருக்கக்கூடிய லோகநாத தைத்தே. ஏன் லோகநாத தைத்தேன்னு போட்டார், வேதங்கள்லாம் என்ன சொல்லித்து எம்பெருமான் எப்படிப்பட்டவன் சொல்லித்து எந்த எம்பெருமானுடைய திருமார்பில தாயாரினுடைய திருக்கால்கள் இருக்கக்கூடிய செம்பஞ்சு குழம்புனால பட்டு பட்டு அந்த மார்பானது செம்மையா இருக்கோ அவன் பரமாத்மான்னு சொல்லித்து, வேதம் யார் பெருமாள் யார் பரபிரம்மன்ற அந்த விஷயத்தை காண்பிக்கிறது. அதாவது இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரொம்ப இன்னும் சுலபமா சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, யார் வந்து அல்டிமேட், யார் வந்து பரமாத்மா அப்படின்னு காண்பிக்கணும் வேதத்துக்கு. என்ன சொன்னா புரியும்னு பார்த்தது, நாராயணன்னு சொல்லித்து விஷ்ணுன்னு சொல்லித்து ஒரு இடத்துல ஆத்மானுத்து அதுன்னு இதுன்னு ஒண்ணும் புரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எல்லாருக்கும். அப்ப கடைசியில வேதம் அழகா ஒரு விஷயம் சொல்லித்து, யாரினுடைய மார்புல பிராட்டியான மகாலட்சுமியினுடைய திருக்கால்கள் பட்டு பட்டு அவ காலில் வந்து செம்பஞ்சு குழம்பு, அதாவது மருதாணி போட்டுருக்காளாம், அந்த செம்மையா இருக்கக்கூடியது பட்டுப்பட்டு இவன் மார்பே செவந்து போயிட்டான், அப்படி இருக்கக்கூடிய அடையாளம் யார்கிட்ட இருக்குன்னு பாரு அப்படின்னா, அது ருத்ரன்ட்ட இருக்கும் அப்படின்னா, கிடையாது ருத்ரன்ட்ட இல்ல, அது பிரம்மாட்ட இருக்கா இல்ல, அப்ப யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, இந்த நின் திருவருளும் நின் பங்கயத்தாள் திருவருளும்னு ஆழ்வார் சாய்ச்சாரு, அப்படி பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான்கிட்ட தான் அது இருந்தது, அதனால பார்த்தது வேதம், இவன் தான் பரமாத்மா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுத்து. அப்படிப்பட்ட லோகைகேஸ்வரி லோகநாத தைத்தே அப்படின்னு சாய்கிற, இப்படிப்பட்ட லோகநாதனின் மக மகிழ்ச்சியான உனக்கு நாங்க நிர்பயமா ஸ்தோத்திரம் பண்றோம். சுவாமி தேசிய நரகா சொல்லலையா, பாதுகாசாஸ்திரம் பாதுகாசாஸ்திரம்னு பாதுகை, பெருமாள் ரங்கநாதனுடைய பாதுகை மேல ஆயிரம் ஸ்தோத்திரங்கள் பண்ற சுவாமி தேசிகன். அந்த ஆயிரம் ஸ்தோத்திரங்கள்ல சொல்ற இந்த பாதுகையை நான் இப்படியேதான் ஆரம்பிப்பார் ஆளவந்தார் மாதிரிதான் தேசிகன். அதாவது தன் பூர்வாச்சாரியன் எப்படி போனாலும் அதை மாத்திக்கவே மாட்டார் தேசிகன். தேசிகன் எப்படின்னா, தன் பூர்வாள் நேரா ஒரு வழி போட்டு கொடுத்துருக்காங்க, நேர வழியில நடக்கக்கூடிய ஒரு சதாச்சாரியர், நல்ல பிராமாணிக்கர். பிராமாணிக்கர்னா தான் எடுத்துக்கொண்ட விஷயங்களுக்கு ஏத்த மாதிரியாக நல்ல யுக்திகளையும் நல்ல நல்ல பிரமாணங்களையும் கொண்டு வந்து காண்பித்து, இது தன் பூர்வாச்சாரியர்கள் எது சொன்னார்களோ அவையே சரின்னு ஸ்தாபிக்கக்கூடியவர். அதனால அப்படிப்பட்ட ஆச்சாரியர் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம்ன்ற கிரந்தத்துல ரொம்ப அழகா வந்து இந்த விஷயத்தை சொல்றேன். எப்படிப்பட்டதுன்னா, பாஞ்சராத்திரம் சொல்றது அப்படின்னு எடுக்கிறார். அதாவது சாமான்யமான எம்பெருமான் இல்ல, பிராட்டியும் பெருமானும் சேர்ந்து இந்த இவ்வுலக அனைத்திற்கும் சேஷியா இருக்கான் அப்படின்றத காண்பிக்கும் பொழுது, இப்படி ஸ்ருதி பலத்தாலே துவாச்ச சதைக சேஷீச்ச, அதாவது இவர்கள் இரண்டு பேரும் துவௌச சதைக சேஷி அப்படின்னு காண்பிக்கிறார். ஸ்ரீ ஸ்ரீசயோகோ துவௌ அப்படின்னு எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இவ்வுலக அனைத்திற்கும் சேஷியாக விளங்குகிறார்கள் அப்படின்னு காண்பித்து, இப்படி பயமில்லாமல் நாங்கள் துதிப்போம். சுவாமி தேசியன் சொன்னார் பாருங்க, பாதுகா சாஸ்திரத்தில் என்ன சொன்னார், அதாவது பரிகாசேன வினோதயாமிநாசம். எதற்கு சுவாமி பாதுகா சாஸ்திரம் பண்றேன், தேவன் ஏதோ ஒரு போட்டின்னு ஒத்துண்டுதே தேசியன்ட்டு ஒருத்தர் கேட்டார், ஏதாவது ஏதோ ஒரு போட்டி இல்லையா, அந்த போட்டிக்கு தானே நீங்க 1000 ஸ்தோத்திரம் பண்றது? கிடையவே கிடையாது. போட்டிக்கோசரம் நான் வந்து 1000 ஸ்தோத்திரம் பண்ணல, பாதுகை எனக்கு கட்டளை இட்டது என் மேல ஒரு 1000 ஸ்தோத்திரம் பண்ணுன்னு அதனால பண்றேன். அதை விட இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் தப்பா இருந்தா கூட, தப்பாவே வராது, அப்படிப்பட்ட சாட்சாத்து திருவேங்கடமுடைய வெங்கடேஷாவதாரோயம்னு சொல்லக்கூடிய சுவாமி தேசிகனுக்கு வார்த்தையில கூட தப்பு வராது. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனானவர் சொல்ற, தப்பு வந்தா வந்துட்டு போறது, அது பெருமாளுக்கு பரிகாசேன காமெடி மாதிரி இருக்கணும், பரிகாசேன வினோதயாமிநாதம். பெருமாளுக்கு இந்த பரிகாசம், அதாவது தான் செய்யற ஸ்தோத்திரம் மூலமா ஒரு பரிகாசம் கிடைச்சிட்டு போட்டோமே அப்படின்னு பெருமாள் அப்படி நைச்சான்னு சொன்னான். குறைவா சொல்லிக்கிறதுன்றது வைஷ்ணவர்களுடைய தர்மம், அதனால்தான் அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லிக்கிற வைஷ்ணவர்கள். ஏன்னா தங்களை அடியவர்களுக்கு குறைவா சொல்லிக்க வேண்டும், அதுதான் எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனாலேயும் அப்படி அவ்வளவு அழகான பிரமாணத்தை காண்பித்து கொடுத்து பிராட்டியானவள் எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிற இந்த சன்னிவேசத்துல அவளை துதி செய்ய வேணும்னு ஆரம்பித்த ஆரம்பந்தார். நிர்பயேன துதிப்பேன் அப்படின்னு ஆரம்பித்தார். அப்ப பாருங்க, முதல் ஸ்லோகத்துல நான் துதிக்கிறது எப்படின்னு கேட்டார் ஆளவந்தார், அது ஒரு ஸ்லோகம் ஆயிடுத்து. இதுல நான் நிர்பயேன துதிப்பேன் ஆரம்பித்தார், இது ஒரு துதி ஆயிடுத்து. அப்ப நான் துதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நினைச்ச ஆளவந்தாருக்கு அதுவே ஒரு ஸ்லோகமாக அமைந்தது. இந்த இந்த இதுல வந்து நான் எப்படி ஸ்தோத்திரம் செய்வேன் அப்படின்னு கேட்காம நிர்பயேன துதிப்பேன், உன்னுடைய அருளினால் எனக்கு அத்துணை அனுகிரகமும் செய்து நீ ஏன் என்னை துதிக்க செய்வாய்னு பிராட்டி கிட்ட பிரார்த்திச்சுட்டார். அது ஒரு ஸ்தோத்திரம் ஆயிடுத்து. பாருங்க, சதுஸ்லோகியில ரெண்டு ஸ்லோகம் இப்படியே அழகாக முடிவடைந்தது. இதனால பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து ஒரே, அதாவது இருவரும் சேர்ந்து இவ்வுலகனைத்திற்கும் சேஷி என்பதை எந்த பிரமாணங்கள்னாலேயும் இதை கலக்கவே முடியாதுன்னு சாதிக்கிறார் இதுல ஆள வந்தார். அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தினால எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இவ்வனைத்தும் சேஷமானது, அதாவது அடிமைப்பட்டதுன்னு காண்பித்தார். இப்ப இந்த ஸ்லோகத்தினால என்ன காண்பிக்கப்படுறது, அவர்களுக்கே அடிமையானது அப்படின்றது காண்பிக்கப்படுறது. அதனால அவர்களுக்கே அடிமையான இந்த வஸ்துவை ஒருத்தராலையும் திருட முடியாதுன்றத நல்ல பிரமாணங்களோட ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நிரூபிக்கிறார். லோகைகேஸ்வரி அப்படின்ற ஒரு பதமே போரும் பிராட்டியை காண்பித்துக் கொடுக்க, அப்படி இருக்கக்கூடிய நான் தாசனான இந்த ஆளவந்தாராகிய நான் உன்னை துதிப்பதுல எந்த பயமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இரண்டாவது ஸ்லோகத்தை தலைக்கற்ற, இதிலிருந்து முதல் ஸ்லோகத்தினால உபய விபூதியும், அதாவது நித்திய விபூதியும் லீலா விபூதியும் பிராட்டிக்கு உடமையானது அப்படின்றத முதல் ஸ்லோகத்திலையும், இந்த ஸ்லோகத்துல என்ன சாதிச்சார், இப்படி பயந்து கொண்டே இருந்தாலும் நான் உன்னை துதித்தே தீருவேன், ஏன்னா நான் பிரபன்னன், அதாவது உன் தாசன், உனக்கு அடிமைப்பட்டவன், அதனால என்னால உன்னுடைய பலத்தை கொண்டு துதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய அந்த அனுகிரகமே என்னை துதிக்க வைக்கும். எம்பெருமானுக்கும் உன் பெருமை தெரியாது, உனக்கும் உன் பெருமை தெரியாது, அதனால ஒரு குறைவும் இல்ல, முடிந்த அளவு நாங்கள் துதி செய்கிறோம். அதான் வேதம் எப்படி துதி செய்ய முடியாம எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்னு பெருமாளை துதி செய்ய போன வேதம் துதிக்க முடியாம பின்னாடி வந்ததோ, அதே போல நாங்களும் எங்களால் முடிந்த அளவு துதிக்கிறோம் அப்படின்னு ஆளவந்தார் சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை முடிக்கிற. அடுத்த ஸ்லோகத்துல பிராட்டியே சரணாகதி பண்ணுவதற்கு பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து அந்த சரணாகதியை எப்படி ஏத்துக்கிறா, சரணாகதி சரணாகதின்னு எதையோ சொல்றாளே ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னா என்ன அப்படின்றத அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம்னு சொல்லிட்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.